பதியேன் பவத்யோகோ மிசோ விபாகா விஹிதா. உங்க ரெண்டு பேரும் தனித்தனியா ஒன்னு இடது திருவடிக்கு ஒன்னு வலது திருவடிக்கு என்று ரெண்டு பாதிகையாக உன்னை பெருமாள் சிட்டிச்சிருக்கார். ஏன் அப்படி நீங்க ரெண்டு பேரா இருக்க அப்படின்னு கேட்டவனாக்க, பஜதாம் அபரஸ்பர பிரியானாம் எப்பொழுதும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒத்து வராது. தெரியுதா, தேவர்களை கண்டா அசுரர்களுக்கு பிடிக்காது, அசுரர்களை கண்டா தேவர்களுக்கு பிடிக்காது. ஆக தேவர்கள் சுகத்தை அனுபவிக்கிறார்களே என்று அவருடைய நாட்டை அப்பப்பொழுது கைப்பற்றி விடுவார்கள், அவர்களுக்கு தீங்குகள்லாம் செய்வார்கள், இப்படியெல்லாம் இருக்கும். ஆனா ரெண்டு பேரும் அவர்களுக்கு கஷ்டம் வருகின்ற காலத்தில் எம்பெருமானுடைய திருவிழில வந்து விடறா பாதுகையை பிரார்த்திகா எல்லாரும். ஆக பெருமாளுக்கு என்ன திருவள்ளம், பாதுகைக்கு என்ன திருவள்ளம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, நம்மகிட்ட பக்தர்களா இருக்கிறவா எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுமே, ஒருத்தரை ஒருத்தர் சண்டை போட்டுக்க கூடாது. அதனால இவ ரெண்டு பேருக்கும் என்ன சண்டை வருது அப்படின்னு கேட்டோம்னா, கோயில வந்தாலும் சண்டை எப்படின்னு கேட்டா, பெருமாள் சேவத்துக்கு வரா பாதுகிட்ட வந்தாக்க இந்த பாதுகை என்னது அப்படிங்கிறா ஒருத்தர், இன்னொருத்தர் என்னதுங்கிறா. ஆக ரெண்டு பேர் சண்டையும் போக்குறதுக்கு ரெண்டு பாதுகையா இருக்கிறதுனால, ஆக வலது பாதுகை தேவர்களுக்கு இடது பாதுகை அசுரர்களுக்கு அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் பாதுகையை பிரித்துக் கொள்ளலாம் அல்லவா. அதனால அவரவர்கள் தங்கள் தங்கள் பாதுகையை வந்து வழங்கலாமே அப்படி என்பதற்காக ரெண்டாக நீ இருக்கிறாய் போல் இருக்கு. பஜதாம் அபரஸ்பர பிரியானாம், உன்னை வந்து சேவிக்கிற அசுரர்கள் தேவர்கள் ரெண்டு பேருக்கும் அபரஸ்பர பிரியானாம் உத்தரவு உத்தரவு ஒத்துமை இல்லாமல் சண்டை போட்டுருக்காள, அதற்காக இருக்க முடியாத சுராசுரேஸ்வரானாம் அசுரர் தலைவர்கள் தேவர்கள் தலைவர்கள் இவர்களுக்கு போதாலும் சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த சண்டை வெளியில நடக்கிறது மாத்திரம் இல்லாமல் பெருமாள் சேவைக்கு வரைச்சி சண்டை நடக்கிறது. எப்படி பாதுகையே என் பாதுகை என் பாதுகை எனக்கு இடமாம் அப்படின்னு ஒன்னுக்கு ஒன்று சண்டை போடுறான். அப்படி ரெண்டு பேரும் சண்டை வராமல் இருக்கிறதுக்காக நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டோம்னாக்க, அவிரோதாய ரெண்டு பேரும் விரோதம் எல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக நீ பாதுகை ரெண்டா இருக்க. அதனால தேவர்கள் ஒரு பாதிகையும் அசுரர்கள் ஒரு பாதிகமாக பூஜித்து அவரவர்கள் ஆனந்தத்தை க்ஷேமத்தை அடையலாம் அல்லவா, அதற்காக நீ ரெண்டாக இருக்கிறாய் போலும் என்று உத்ரேசிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். அகிதோன்மதாய சம்சிதானாம் அலமாலோகவசேன சப்தசோவாம் கரையோச்சரதாங்க பாஞ்சஜன்யௌ முதுகம் துப்பதையோஷ்ட பாதுகே. ஸ்லோகம் 765. அஹிதோன்மதனாய சம்சிதானாம் அலமாலோகவசேன சப்தசோவாம் கரையோச்சரத அங்க பாஞ்சஜன்யௌ மதுகந்து பதையோச்ச பாதுகே. எம்பெருமானிடத்துல ரெண்டு இரட்டைகள் இருக்கா, என்ன கையில சங்கம் சக்கரம் என்று இரட்டையர்கள், திருவடியில ரெண்டு பாதுகைகள் இரட்டையர்கள். ஆக இந்த ரெண்டு இரட்டையர்களும் எப்படி பண்றா லோகக்ஷேமத்தை உண்டு பண்றா, எப்படி பண்றா அப்படின்னு கேட்டவனாக்க, சம்சிதானாம் ஆலோக வசேன சப்தத்தோவாம் வெளிச்சத்துல ஒளியினாலேயும் ஒலியினாலேயும் சப்தத்தினாலேயும் அது எல்லாரையும் காப்பாத்துறா அப்படின்னா. சக்கரத்தாழ்வானுடைய ஒளி எப்ப ஏற்பட்டது அப்படின்னு கேட்டவனாக்க, அந்த ஒளியானது தேஜஸ் வெளியில வீசினா அதுலேயே அதனுடைய ஒளிப்பட்ட சத்துருக்கள் எல்லாம் மாய்ந்து போவார்கள், எரிந்து போவார்கள். ஒளியினால அது எல்லாரையும் சத்துருக்களை போக்கி காப்பாற்றுறது மத்தால. அதே மாதிரி பாதுகை என்ன பண்றதுன்னுட்டா, பாதுகை கிட்ட நிறைய ரத்தனங்கள்லாம் அழைக்கப்பட்டிருக்கு. அந்த ரத்தனங்களுடைய ஒளி எவ்வளவு தூரம் பரவுறதோ, அந்த ஒளிக்கு யார் வசப்படுறதோ, யார் மேல அந்த ஒளியெல்லாம் பரவுறதோ, அவளெல்லாம் கூட பாதுகையினால காப்பாற்றப்பட்டவர்களாக ஆகிறார்கள். அதனால ஒளியினால சக்கரத்தாழ்வானும் பாதுகாதேவியும் எல்லாரையும் காப்பாத்துறான். அதே மாதிரி ஒலியினாலும் காப்பாத்துறான். சங்கம் இருக்கேன், சங்கத்தினுடைய ஒலி வந்து வாயில வச்சு ஊதினா அந்த சங்க ஒலியானது எவ்வளவு தூரம் கேட்கறதோ, அது எதிரிகள் எல்லாம் என்ன பண்ணும், உயிர்த்தி விடும் அந்த ஒலியானது. அதுபோல பாதுகையினுடைய ஒலி இருக்கே, ரங்கநாதன் பாதுகையை சாத்தின்னு எழுந்துள்ள காலத்துல டக்கு டக்குன்னு சத்தம் கேட்கும், அந்த ஒலி யாரு கேள்வி கேட்கறதோ அவளெல்லாம் அது காப்பாத்துறது. அல்லது பாதுகே பாதுகே ஜெய ஜெய பாதுகே என்று பாதுகைய பஜனை பண்றாப்புல பாதுகா நாமத்தை நான் சொரணம் பண்ணி நீ சொன்னோமேயானால் அந்த பாதுகா சந்தி யாரு காதல் வருதோ அவர்களெல்லாம் காப்பாற்றப்பட்டவர்களாக ஆகிறார்கள். ஆக ஒளியினாலும் ஒலியினாலும் இரண்டு இரட்டையர்களும் எல்லாரையும் காப்பாற்றுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதுல சந்த சக்கரத்துக்கு இருக்கும் பெருமையா பார்ப்போம். இப்போ நாம் பஞ்சாயுத ஸ்தோத்திரம் சொல்றோம் நித்தியம் இல்லையா, அதுல சங்க சக்கரத்தை பத்தி சொல்லுகின்ற காலத்துல சுரசகசிராரசாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர போதி துல்லியம் சுரத்விஷாம் பிராண விநாசி விஷ்ணோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்யே என்று சக்கராஜத்தை நாம் பிரபத்தி பண்றோம். சக்கராஜ எப்பேற்பட்டது, சுரத் சகசிரார சிகாதி தீவிரம், அதுல ஆரங்கள் நிறைய இருக்கு, ஆயிரக்கணக்கான ஆரங்கள் இருக்கு. அந்த ஆரங்கள் நுனியிலேருந்து எழும்பக்கூடியதான அந்த தீவிரத்தை இருக்கேன், சத்துருக்களை போய் அடிச்சா அதுல இருக்குமையான கருக்கானது என்ன பண்ணும், அதாவது வெட்டி வீழ்த்து விடுறது. இப்படியே அப்பேற்பட்ட தீவிரமானது அதனுடைய ஆரங்கள் எல்லாம். அப்புறம் எப்பேற்பட்டவன் சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம், அவங்ககிட்ட கிளம்புற ஒளி எப்பேற்பட்டதுன்னா கோடிக்கணக்கான சூரியனுடைய பிரகாசம் எப்படியோ அவ்வளவு பிரகாசத்தை உடையது சுதர்சன ஆழ்வானுடைய பிரகாசம் அப்ப ஏற்பட்டது. ஆனால் அது பிரகாசத்தினாலேயே எல்லாரையும் கொளுத்தி விடுவான் அவன் அப்பேற்பட்டவன். சுரத்விஷம் பிராண விநாசி விஷ்ணோகம் ஆக இப்படி ஒளியினாலேயும் சக்கரத்தினுடைய ஆரத்தில் இருக்கக்கூடிய கருக்கினாலேயும் யாராவது தேவர்களுக்கு நல்லவர்களுக்கு தீங்கு செய்கிறார்களோ அவர்களுடைய பிராணங்கள்லாம் போய்க்கப்படுறது எது சக்கரத்தாழ்வான். ஆக அப்பேற்பட்ட சக்கரத்தாழ்வான நான் சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்யே தினம் தோறும் உன்னை சரணடைகிறேன் என்று பிரபத்தி பேசுகிறோம். அதே மாதிரி விஷ்ணோகம் முகோத்தாழ பூரிதஸ்ய எஸ்யத்வனி தானவதபஹந்தா தம்பாஞ்சஜன்யம் சசிகோடி சுப்ரம் சங்கம் சதாகம் சரணம் பிரபத்யே. சங்கு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால் விஷ்ணோகோ முகோத்தாழ பூரிதஸ்ய பெருமாள் வாயில வச்சு அதில் ஊதினார்னா அது சகோஷோ தாத்தராஷ்டிராணம் ஹிருதயானி விதாரியத்து அப்படின்னார். கண்ணன் சங்கு ஊதின உடனே அங்க துரியோதனா எழுச்சி அந்த அத்தனை பேர் எதிரிகள் எல்லாம் அப்படியே நடுங்கி மயங்கி போயிட்டாராம். ஆக இந்த ஒளியினாலே எல்லாத்தையும் அசுரர்களையும் தீயர்கள் எல்லாம் நசிக்கக்கூடியது எது பாட்டு சின்னத்தினுடைய துவனியானது. எஸ்ய துவனி தானவர் அப்பகந்தா தானவர்கள் அசுரர்களுடைய தெப்பத்தெல்லாம் கொழுப்பெல்லாம் போக்கக்கூடியது பாஞ்சஜனத்தினுடைய ஒளியானது. தம்பாஞ்சஜன்யம் சசிகோடி சுப்ரம் அது எப்பேற்பட்டது, கோடிக்கணக்கான சந்திரன் உதிச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வெண்மையான ஒளியோடு கூடியது. அப்பேற்பட்ட சங்கம் சதாகம் சரணம் பிரபத்யேன் அப்பேற்பட்ட சங்கை நான் எப்பொழுதும் சரணடைகிறேன் என்று தினந்தோறும் சோதனம் பண்ணுறோம். அப்படி சோதனம் பண்ணப்படுகிற சங்கு சக்கரமும் எப்படி ஒளியினாலையும் ஒலியினாலையும் உலகை காப்பாற்றுகிறதோ அதே மாதிரி பாதுகா தேவியானவர் தங்கிட்ட இருக்கும்படியான ரத்தங்களுடைய ஒளியினாலேயும் நடக்கச்சே இருக்கும்படியான ஒலியினாலேயும் எல்லோரையும் காப்பாற்றுறாள் அப்படின்னு சொல்லுவார். இந்த சங்கு சக்கரத்துக்கு எல்லாரையும் காப்பாற்றுறாரு சில உதாரணமாக கதை சொல்றது உண்டு. அம்பரீஷன் ஒரு சக்கரவர்த்தி மகாராஜா இருந்தான் சரிங்களா, அவன் தவம் புரிந்தான். நிறைய தவசு பண்ணதுனால பெருமாள் என்ன பண்ணார், பிரத்யட்சமாகி உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். கேட்டா எனக்கு ஒண்ணும் வாண்டாம் அப்படின்னா, எம்பெருமானுடைய பிரீதி இருந்தா போதும் நினைக்கிறான். பெருமாள் என்ன பண்ணார், நீ வந்து பெரிய சக்கரவர்த்தியா இருக்கேன், உனக்கு பகைவர்கள் நிறைய இருப்பார்கள், அவர்களை போக்குவதற்காக வீழ்த்துவதற்காக உனக்கு சக்கரத்தை ஆழ்வான தரேன், இது ஆறாது சென்று எந்த பகைவர்களும் உங்ககிட்ட அண்ட முடியாது அப்படின்னு சாதித்தார் பெருமான். இவர் என்ன சொன்னார், இந்த சக்கரத்தாழ்வானே என்னால ஆராதிக்க முடியாதே, அதனால எனக்கு வாண்டாம் அப்படின்னு விட்டார். என்னதான் வேணும்னு சொல்றேன், நீ எதுக்காக தவசு பண்ணேன்னு கேட்டார். உங்களுடைய அனுகிரகம் இருந்தா போறோம், நான் நினைக்கிற போது ஜெகதாழ்வன் வந்து காப்பாத்தினா போறோம் அப்படின்னு இப்படியா தவசு ஆச்சு. தவசு பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன பண்ணார், பாதிசி வருஷம் ஒரு விரதத்தை ஆரம்பித்தேன். ராஜ்யத்தில் இருக்கிற காலத்துல 12 வருஷ காலம் ஏகாதசி உபவாசம் இருந்து 12 வருஷ காலம் முதல் நாள் துவாதசி நிச்சயம் 6 நாளைக்குள்ள பாரணம் பண்றது அப்படிங்கிற விரதத்தை அனுஷ்டிச்சான். இப்படி விரதத்தை அனுஷ்டிச்சு விரதம் முடிகிற காலத்துல கடைசி துவாதசி என்று மருகிகள்லாம் வரவழைச்சு அவளுக்கெல்லாம் சஜாரணம் பண்ணணும்னு ஆரம்பிச்சார். அவர் எல்லா மருகிகளையும் வரவழைச்சார், எல்லாரும் வந்து அரண்மனை வாசல உட்காந்துருக்கான். பெருமாள் திருவாரணத்தை பண்ணிவிட்டு பாரணிக்காக மருகிகளை அழைக்கிறதுக்காக வெளியே வந்தார். வந்தா அந்த சமயத்தில் துர்வாசம் அருகே வந்தார். துர்வாசம் அருகே பார்த்தோன்னு உங்களை அழைக்க மறந்து போயிட்டா போடுறது, க்ஷமிக்கணும், அவசியம் உள்ளே அழணும் பாரணிக்கு அப்படின்னு அவரையும் பிரார்த்திச்சார். அவர் என்ன சொன்னார், நான் இன்னும் குளிச்சல இல்லாமல் நான் போய் குளிச்சிட்டு வரேன், அனுஷ்டானம் முடிச்சுட்டு வரேன்ட்டு போனார் வரவே இல்லை. அதுக்கப்புறம் மணி 6 நாளைக்குள்ள பாரணப்படணுமே மணியா எடுத்து என்ன பண்றதுன்னு மகர்ஷிகள் வந்து வாசல்ல யோஜனை கேட்டார். சக்கரவர்த்தி அம்பரீஷன். உடனே அவர் சொன்னா, நான் ஒரு மந்திரம் சொல்றேன், பெருமாள் கையில் எடுத்துக்கோம், அது மந்திரத்தை சீருட்டு தீர்த்தத்தை சாப்பிட்டு இருந்தாக்கன் அது சாப்பிட்டது மாதிரி ஆகும், அதனால பாரணம் பண்ணியதாக ஆயிடுத்தேன். அது சாப்பிடாத மாதிரி ஆகும், அதனால விருந்து வந்துருச்சு, சாப்பிட்டதாக ஆகாது. அதனால சாப்பிட்டதும் சாப்பிடாததுமாக ஆகக்கூடியதான முறையை உண்டு பண்றது எது? அந்த மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி அதன்படி தீர்த்த பாரணியை பண்ண சொன்னார். அந்த மாதிரி பண்ணினார், தீர்த்த பாரணம் பண்ணினாரோ இல்லையோ. உடனே அந்த துர்வாச மகர்ஷி அங்கிருந்து வந்தார். நான் ஒரு அசிசி மகர்ஷி, அது வந்திருக்கிற காலத்துல என்னை விட்டுட்டு நீ எப்படி பாரணம் பண்ணலாம் அப்படின்னார். இதெல்லாம் தீர்த்த பாரணம் தான் பண்ணார். எந்த பாரணம் பண்ணான்? என்னை விட்டு சாப்பிட்டியா இல்லையா நீ அப்படின்னு சொல்லிட்டு கோச்சு ஒரு மயிரை பிச்சு போட்டார். அதுல ஒரு பிசாசு கிளம்பிச்சு, அது அம்பரீஷை பற்றி துரத்த ஆரம்பிச்சு. உடனே இவர் ஓடல, உடனே கீழே உட்காந்து அப்படியே சக்கரதாரவான தியானம் பண்ணார். தியானம் பண்ண உடனே சக்கரதாரம் என்ன பண்ணார், அங்கேருந்து விருப்ப கைக்கிட்டு சீரிண்டு வந்தார். சீரிண்டு வந்தா விழுந்து அடிச்சுன்னு அதுல தேசம் தாங்க மாட்டாமல், தாபம் தாங்க மாட்டாமல் விழுந்து அடிச்சுன்னு அந்த பிசாசும் துர்வாச மனுஷியும் ஓடினான். ஆக சந்திரலோகம், இந்திரலோகம், வருணலோகம், ருத்ரலோகம் எல்லாத்துக்கும் போனார். போனா ஒத்தராலையும் காப்பாற்ற முடியல. கடைசியில விஷ்ணுலோகத்துக்கு போனான். அதாவது பிராகிருத லோகத்திலேயே விஷ்ணுலோகம் இருக்கு. அந்த விஷ்ணுலோகத்துல போன உடனே அவர் என்ன சொன்னார், எம்பெருமான் என்னுடைய பக்தன் அபச்சாரப்பட்டிருக்கே, அவர்கிட்டயே போய் என்னால் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. அப்புறம் திரும்பி அம்பரீஷ சக்கரவர்த்திகிட்டே வந்து, நான் பண்ணது தப்பு, கர்வத்தினால் அப்படி பண்ணிவிட்டேன், சமிக்கணும்னு சொன்ன பிற்பாடு உடனே அவர் என்ன பண்ணார், சக்கரதாழ்வான பிரார்த்தனை பண்ணார். உடனே சக்கரதாழ்வான் மறைஞ்சு போயிட்டான்னு சொல்றோம். ஆனால் சக்கரதாழ்வானது அப்படி நெருப்பை கைக்கிண்டு சீரிக்கிண்டு தன்னுடைய ஒளி வேகத்தினாலே தாபத்தினாலேயே எல்லாரையும் வீழ்த்தி விடும். அப்பேற்பட்ட தாபம் உடையது, சக்தி உடையது சக்கரதாழ்வான். அதே மாதிரி பாஞ்சஜன்யாழ்வானுக்கு ஒரு கதை சொல்லலாம். எப்படி கேட்டா, உத்தரபாதன் ஒரு மகாராஜா இருந்தான். அவனுக்கு சுருஜி சுனிதி என்று மனைவி மாறினார். அதுல மூத்தாளுக்கு குழந்தை இல்லாததுனால என்ன பண்ணா, இளையாள கல்யாணம் பண்ணார். இளையாளுக்கும் குழந்தை பிறந்தது, மூத்தாளுக்கும் குழந்தை பிறந்தது, ரெண்டு சமமா வளர்ந்துட்டு இருக்கு. இப்படியே இருக்கிற காலத்துல அது 5 வயசு இருக்கும். அப்போ அரண்மனையில தர்பார் நடந்தது. சித்தரசர் எல்லாம் அதையா வந்து உட்காந்துருக்கா, குமிஞ்சிருக்கா. அப்ப எக்ஸாமத்துல சிம்மாசனத்துல உத்தரபாதன் சக்கரவர்த்தி சிம்மாசனத்தில் இருக்கார். அதை பார்க்கணுங்கிறதுக்காக மூத்தாள் அங்கேருந்து வந்தார். மூத்தாள் பார்க்கறது வந்த உடனே அப்பா சக்கரவர்த்தியில உட்காந்துருக்கிறத பார்த்த உடனே அவர் கையில் இருந்த புள்ள என்ன பண்ணிச்சு, ஓடி போய் அப்பாக ஓடிச்சு. உடனே சக்கரவர்த்தி அந்த குழந்தையை தூக்கி தன் மடியில் வச்சுன்னு உட்காந்துருந்தார். அப்படி உட்காந்து தர்பார் நடந்துட்டே இருக்கிச்சே, சத்து நாளைக்கெல்லாம் இளையாள் வந்தார். அவள் பார்த்த உடனே மூத்தாள் புள்ள சக்கரவர்த்தியுடைய மடியில் இருக்கிறத பார்த்து விட்டு போறாம தாங்காமல் ஓடி வந்து என்ன பண்ணா, இந்த துருவங்கிற மூத்தாளுடைய குழந்தைய கீழே விழுந்து விட்டு சக்கரவர்த்தியினுடைய மடியில தன்னுடைய பிள்ளைய உட்காச்சி வச்சான். சக்கரவர்த்திக்கு ஒன்னும் பதில் சொல்ல முடியல. இந்த குழந்தை என்னுடைய துருவன் விழுந்து ஓடிச்சு. அவன் அம்மாவெல்லாம் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தா உன்னையும் காதல் போட்டுக்கல. ஓடித்து ஓடித்து கடைசியில் எங்கேயோ ஒரு காட்டுல மூந்துடுச்சு. காட்டுல போய் அழுதுன்னு இருக்கிற காலத்துல அங்க நாரத மகரிஷி வந்தார். அவர் என்ன பண்ணா, குழந்தைய பார்த்து ஏண்டா ஆகிறேன்னு. இது மாதிரி ராஜ்யத்துல சிம்மாசனத்தில் உட்காந்துருக்க அப்பா மடியில உட்காந்தேன், என்ன கூடாதுன்னு இப்படிதான் தள்ளி விட்டாங்க சொன்னம்மா அப்படின்னா. அடையடே, நீ எவ்வளவு ராஜ்யத்தால போய் பெரிய சக்கரவர்த்தியா நீ இருக்க போற, பெரிய சிம்மாசனத்துல நீ உட்கார போற அப்படின்னு இதுக்கு போய் அழுவாடா, நீ நான் சொல்ற மந்திரத்தை ஜெபம் பண்ணு, உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா. உடனே வாசுதேவ சந்திர மந்திரத்தை அவருக்கு உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ண உடனே அதை கேட்டு அவர் 4 மாசம் காய் கனி கழுங்களை சாப்பிட்டே ஜெபம் பண்ணான் திருவான். அதுக்கப்புறம் சாய்ந்த இலைகள் எல்லாம் சாப்பிட்டு ஜெபம் பண்ணான். அதுக்கப்புறம் தீர்த்தத்தை சாப்பிட்டு 4 மாசம் ஜெபம் பண்ணான். அப்புறம் காத்த மாத்திரம் சாப்பிட்டு 4 மாசம் ஜெபம் பண்ணான். அப்புறம் பிராணாயம் பண்ணிட்டு காத்தையும் அடைக்கிவிட்டு ஜெபம் பண்ணான். அப்ப பெருமாள் பிரத்யட்சமானார். எப்படி பெருமாளுடைய ஆகாரத்துல மனசுல தியானம் பண்ணிட்டு இருக்கான் அவன், அதே உருவத்துல பெருமாள் இதற்கு வந்து பிரத்யட்சமானார். ஆனா அவன் கண்ணை திறந்து பார்க்கல. உடனே என்ன பண்ணான், அவன் ஹிருதயத்தில் இருக்க முடியாத கண்ணை மறைச்சான். மறைச்சோடனே ஆனா கண்ணை திறந்து பார்த்தா பெருமாள் இருக்கிற இருந்தார். சந்தோஷம் தாங்கல, அவருடைய காலில் விழுந்து அவரை சமாபனம் பண்ணிட்டு அவரை அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திச்சான். அப்போ பெருமாள் என்ன பண்ணார், அந்த பெருமாளை சேவிச்ச சந்தோஷத்துல பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சான் துருவன். ஆனா வாயில சப்தமே இடல. உடனே பெருமாள் தன்னிடையே இருக்க முடியாத சங்கத்தை எடுத்து அவன் கன்னத்தை தடுவினார். தடுவின உடனே அவனுக்கு தத்துவ ஞானம் நிறைய வந்துருச்சு. ஞானம் அறிவு வந்து அப்படினாலும் உடனே அழகாக பாடி பேசினான், பாடினான் அப்படின்னு பாகவதத்தில் ஸ்தோத்திரங்கள் துருவ ஸ்தோத்திரம் இருக்கும். ஆக சங்கமானது என்ன பண்ணும், சப்தத்தை ஞானத்தை கொடுக்கும். அது சக்கரத்தாழ்வான் வாழ்ந்து என்னவன் பயத்தை போக்குவான் அப்பேற்பட்டவன். ஆக அவ ரெண்டு பேரும் எப்படியானால் எல்லாருக்கும் ஒத்தாசம் பண்றாலும், அதே மாதிரி பாதுகா தேவியும் தன்னுடைய ஒளியினாலும் எல்லோரையும் காப்பாற்றா என்று எம்பெருமானத்தில் இருக்கும்படியான இரண்டு இரட்டையர்களும் லோகோபகரமாக இருக்கார் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் சாதித்தபடி. சோமயாகம் சொல்றது, அந்த சோமயாகம் எப்பேற்பட்டது அப்படின்னு எப்படி பண்றதுன்னு கேட்டோம்னா, சோமம்னு ஒரு கொடி இருக்கு காட்டிலே, இந்த சோமங்கிற கொடியை கொண்டு வந்து அதனுடைய சாரை பிழிஞ்சு அதை ஹோமம் பண்ணி பண்ணுவா பிரதானமாக, அதுக்கு சோமயாகம்னு பேரு. இந்த சோமயாகமானது மூன்று வகைப்பட்டது. அதாவது என்ன அர்த்தம், இந்த சோமயாகத்தை ஒரே நாள்லயே பண்ணலாம், ஒரே நாளில் பண்ணாக்க அந்த சோமயாகத்துக்கு ஏகாக சோமயாகம் அப்படின்னு பேரு, ஒரே நாளில் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாம் நாள்லேருந்து ஆரம்பிச்சு 12 நாள் வரைக்கும் பண்ணமானாக்க அப்படிப்பட்டக்கூடிய சோமயாகத்துக்கு என்ன பேரு, அஹீனம் அப்படின்னு பேரு, அஹீன சோமயாகம் அதை சொல்லுவாங்க. ஒரு 12 நாளுக்கு மேல 13 நாள் ஆரம்பிச்சு எத்தனை நாள் வாங்கணும் பண்றது உண்டு, அப்படி பண்ற யாகத்துக்கு சத்திரங்கிற சோமயாகம் சொல்லுவாங்க. இப்படியாக நீ ஏகாகம் அஹீனம் சத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று வகைப்பட்ட சோமயாக சுரூபமாக நீ இருக்கிறாய் என்று பேசினார். அது ஸ்லோகத்தில் பார்ப்போம். அஹீனாத்மா வெங்கட்சி திரவண பாதா வினிசதா, நீ அஹீனாத்மாவா இருக்க, அஹீனங்கிற யாகமாக இருக்க. அஹீனங்கிற யாகம் என்னது, 2 நாள்லேருந்து 12 நாள் வரலாம் பண்ணக்கூடிய யாகத்துக்கு அஹீனன் பேரு. அந்த அஹீனங்கிற யாக சுரூபமாக நீ இருக்கிறாய். சதா நித்தம் திராணாது பிரதித நிஜ சத்திரத்வைபவாம், எல்லோரையும் பாதுகாப்பதுனால இந்த யாகம் எல்லாரையும் ரட்சிக்கிறபடினால இந்த யாகத்துக்கு என்ன பேரு, சத்திரம்னு பேரு. அதுக்கு அர்த்தம் அதன்படி இது பிரகாரமே பேரு பேருலேருந்து அந்த அர்த்தம் கிடைக்கிறது நமக்கு. அதனால பிரதித நிஜ சத்திரத்வைபவா, நீ எப்படி இருக்க அப்படின்னாக்க சத்திரமாக இருக்கேன். சத்திரமாக 13 நாள் இந்த ஆரம்பித்து 10 நாள் செய்யக்கூடிய யாகத்துக்கு சத்திரம்னு பேரு. அப்படி சத்திரமாகவும் நீ இருக்கிறாய். அவித்யாமின்யாசி புனரேகாக பதுகி, அதே போல அந்த கர்மாக்கள் எல்லாம் கெட்ட கர்மாக்கள் எல்லாம் நமக்கு போச்சு, நீ க்ஷேமத்தை கொடுக்குற அப்படின்னால நீ ஏகாக பதவியும் ஏகாக சோமயாகம் இருக்கேன், அந்த ஏகாக சோமயாகமாகவும் நீ இருக்கிறாய். ஆகவே இப்படி மூன்று வகையான சோமயாகமாக நீ இருக்க அப்படின்னால ஆராத்யா, இப்படியாக சொல்லப்படக்கூடிய யாகங்களாலே நீ ஆராதிக்கப்படுகிறா இருக்கிறாய். எம்பெருமான் என்ன சொல்றோம், சர்வகர்ம சமாராத்தியம் சொல்றோம், எல்லா வேதத்திலும் சொல்லப்பட்ட எல்லா கர்மாக்களாலையும் அவன் ஆராதிக்கப்படுகிறான் அப்படின்ட்டு. அதாவது ஒவ்வொரு பலத்தை சொல்லி ஒவ்வொரு யாகத்தை கர்மகாண்டத்தில் விதிச்சிருக்கேன், அந்த பலத்தை உத்தேசித்து சங்கல்பம் பண்ணிட்டு யாகம் பண்ணா அது அந்த பலத்துக்காகவே போயிடும். அப்படி இல்லாமல் பலத்தை உத்தேசிக்காமல் பகவத் பிரீத்தர்த்தம்னு யாகத்தை பண்ணுவானா, அது எம்பெருமானுக்கு ஆராதனை ரூபமாக ஆறுது. அது என்ன பண்ணும், எல்லா பலத்தையும் கொடுக்கும், குறிப்பிட்ட வரம் இல்லாமல் எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடியது. அதனால சர்வகர்ம சமாராத்தியனாக நீ இருக்கிறாய். அதனால சொன்னா கதூனாம் ஆராத்யாம், எல்லா யாகங்களாலேயும் ஆராதிக்கப்படுகின்றவளாக நீ இருக்கிறாய். மேலும் எப்படி இருக்கேன், கருத்துரகிச்சர்வஸ்வசினஹாம், அதே சமயத்தில் கிருதஸ்வரூபமாகவும் நீ இருக்க, அதாவது யாகஸ்வரூபமாக இருக்க. எம்பெருமான சரஸ்நாம் என்ன சொல்றது, யஜ்ஞோ யஜ்ஞவதி என்று சொல்லி யஜ்ஞா என்று சொல்றது, யஜ்ஞஸ்வரூபமாக பெருமாள் இருக்கான்னு சொல்றது. அதே மாதிரி வேதமும் இன்னொரு இடத்துல யஜ்ஞோ வை விஷ்ணு அப்படின்னு விஷ்ணுவை யாகஸ்வரூபமாகவே சொல்லுகிறது. அதனால நீ யாகஸ்வரூபமாகவும் இருக்க, யாகங்களால் ஆராதிக்கப்படுகின்ற நானும் இருக்க, இப்ப ஏற்ற உயர்ந்த நிலையிலிருந்து நீங்கள் எல்லாம் பாதுகாக்கிறா என்று பதிலைய ஸ்தோத்திரம் பண்றார் சுவாமி தேசிகம். பகுமுக போக சமேதை நிர்முக்ததயா விசுத்தி மாபன்மை சேகாத்மிகா பதாவனின் நிஷவியசே சேரபூதை ஸ்வம். ஸ்லோகம் 760. பகுமுக போக சமேதை నిర్ముక్తదయా విశుద్ధిమాపన్నై శేషాత్మిక పదావని నిషేవ్యసే శేషభూతైస్త్వం. శేషబుద్ధిల ఇది 10వ శ్లోకం. அந்த 10வது ஸ்லோகத்தை முடிச்சிச்சியும் சேஷசப்தத்தை நிறைய மூணு இடம் போட்டு அந்த நிறைய சேஷபத்திங்கிறத காட்டி சேஷபத்ததி அதுல சேஷபூதமா இருக்க முடியாத பாதுகையே, சேஷன் ஆதிசேஷனுடைய மூர்த்தியாக இருக்க முடியாத பாதுகையே, சேஷர்களாக இருக்க முடியாத பெரியவர்களாலே ஆராதிக்கப்படுகிறாய் நீ என்று மூணு பேரும் ஆதிசேஷபூதர்கள் என்று சமத்காரமாக பேசுகிறார். அது பாப்போம். சேஷாத்மிகா பதாவணி, பதாவணி பாதுகாதேவியே எம்பெருமானுடைய திருவேணியை பாதுகாக்கின்ற பாதுகாதேவியே, நீ பேர்பட்டவள் சேஷாத்மிகா, நீ சேஷஸ்வரூபமானவள். ஏன்னா எம்பெருமானுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் பண்ற அப்படின்னால எம்பெருமானுக்கு நீ சேஷம் இல்லையா, அதனால சேஷனாக இருக்கக்கூடிய பதாவணி பதாவணி பாதுகாதேவியே, நீ விஷயசே சேஷபூதிஸ்துவம், நீ சேகரர்களாலே ஆராதிக்கப்படுகிறார். சேகரர்கள் ஆறு அப்படிங்கிட்டாக்க பெரியவர்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சேஷபூதர்கள், பாதிக்கும் சேஷபூதர்கள். எம்பெருமானுக்கும் கைங்கரியம் பண்றான், எம்பெருமானுக்கும் பாதுகைக்கும் கைங்கரியம் பண்றான். அதனால அவர்கள் பெருமாளுக்கு சேஷபூதர்கள், பாதுகைக்கு சேஷபூதர்கள். அதனால சேஷபூதைகி சேஷர்களான பெரியவர்களாலே நிஷேவியசே அடையப்படுகிறாய் அப்படின்னா பூஜிக்கப்படுகிறாய், ஆராதிக்கப்படுகிறாய் நீ அப்படின்னார். சரி, இந்த சேஷபூதால் பெரியவாள் எப்படி இருக்கா, பாதுகை எப்படி இருக்கு, பாதுகை எந்த அனந்தனுடைய சுரூபத்தோடு இருக்கு அது. அதனால இங்க ஒரு மூணு விசேஷம் கொடுக்கிறார் சுவாமி. பகுமுக போக சமயத்தைகி நிர்முக்ததையா விசுத்தி மாபன்னைகி சேஷபூதைகி சேஷாத்மிகா பதாவணி தொம் நிஷேவியசே அப்படிங்கிறார். இந்த மூணு விசேஷமும் மூணு பேருக்கும் பொருத்தமா இருக்கு, இங்க அப்படி அழகாக சாதிக்கிறார் எப்படின்னு முதல்ல பார்ப்போம். பகுமுக போக சமேதைஹி செஞ்சா அந்த சேஷர்கள் இருக்காள ஆராதிக்கிறவா, அவள்லாம் பகுமுகமான போகத்தை உடையவர்கள். பகுமுகம்னா பல வகையான போகத்தை உடையவர்கள். என்ன போகம் அப்படின்னா எல்லா முக்தராக போயிட்டாக்க எல்லா வகையான பகவத் போகங்கள்லாம் எம்பெருமான அனுபவிக்கிறதெல்லாம் கிடைக்கிறது அவளுக்கு. அதனால இந்த சேஷர்களாக இருக்க முடியாத பெரியவர்கள் என்ன முக்தனான உடனே பலமுகமான போகத்தோடு கூடியிருக்கார்கள். இன்னும் எப்படி இருக்காவா, முக்த நிர்முக்ததையா விசுத்தியமா பண்ணி அவன் முக்தி அடைஞ்சிட்டு அப்படினால பாதுகையுடைய அனுகிறதுனால முக்தி அடைஞ்சிட்டு அப்படினால விசுத்தியமா பண்ணி சுத்தமா இருக்கா, நிர்மலமா இருக்கா. மோட்சத்து போனவர்களுக்கு பாப புண்ணியங்கள் சம்பந்தங்கள் எல்லாம் கீழே எல்லாம் போயிட்டு அப்படின்னால எல்லாம் போய் பல பல நிர்மலமாக இருக்காவாடலாம். அப்படி இருக்க முடியாத சேஷபூதைகி சேதர்களான பெயர்களாலே பாதுகா நீ ஆராதிக்கப்படுற சேஷஸ்வரூபமா இருக்க முடியாத நீ ஆராதிக்கப்படுகிறாய் அப்படின்னா சேஷஸ்வரூபம் சேஷாத்மிகா பதாவதி எப்படி இருக்காவ அப்படிங்கிறவனாக்க அவளும் பகுமுக போக சமேதைஹி இந்த பெரியவர்கள் ஆராதிக்கிச்ச என்ன பண்றா, சந்தனம் புஷ்பம் தூபம் தீபம் இப்படி பல வகையான உபச்சாரங்கள் பண்றான். பகுமுக பல வகையான போக சமயத்தை போகத்தை உடைய பெரியவர்களாலே நீ ஆராதிக்கப்படுகிறாய். அந்த பெரியவர்கள் மீண்டும் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டா நிர்முக்ததையா விசுத்தியமா பண்ணி அவர் மோட்சம் அடைஞ்சிட்டு அப்படின்னால மோட்சத்தை அடைஞ்ச உடனே அவன் எந்த விதமான தோஷமும் இல்லாமல் இருக்கா, அதனால அவ ஒன்னா ஆராதிக்கிறார். நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா நீயும் நிர்முக்ததையா விசுத்தியமா பண்ணாம் நீ பெருமாளுக்கு பதவிக்கு திருமஞ்சனம் பண்ணா திருமஞ்சனம் பண்ணோம்னா மேல இருக்கிற அழுக்கு எல்லாம் போயிடுறது தெரிஞ்சா அப்படின்லாம் தொடச்சிட்டு அலங்காரம் பண்ணாக்க பல பலன் நீ இருக்கேன். அதனால நிர்முக்ததையா விசுத்தியமா பண்ணி திருமஞ்சனம் பண்ணதுனால ரொம்ப சுத்தமாக நீ இருக்கேன் அப்படின்னு அர்த்தமும் துணிக்கிறது. இங்க அப்பேற்பட்ட நீ சேஷபூதைஹி சேஷபூதர்களாலே நீ ஆராதிக்கப்படுகிறாய் அப்படின்னா இந்த நீ இருக்கிய சேஷ பதாவணி சேஷாத்மிகான்னு சொன்னாரு. இங்க சேதாத்மியான்னு அர்த்தம் சேடனுடைய மூர்த்தியாக சேடஸ்வரூபமாக ஆதிசேடஸ்வரூபமாக நீ இருக்கிறாய் சொன்னார். தெரிஞ்சா அந்த ஆதிசேடன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டோம்னா அவனும் பகுமுக போக சமே தெய்ஹி, அவன் பகுமுகமான போகத்தோடு கூடினவன். போகம்னா பாம்பினுடைய உடலுக்கு சரீரத்துக்கு போகம்னு பேரு. அந்த ஆதிசேடனுடைய போகம் சரீரம் இருக்க அது எப்பேற்பட்டது, பகுமுகங்களோட கூடியது. ஆயிரம் படம் இருக்கோ இல்லையா, ஆயிரம் தலை இருக்கோ இல்லையா பாம்புக்கு ஆதிசேடனுக்கு. அதனால பகுமுக என்ன அநேக முகங்கள், அதாவது ஆயிரம் முகங்களோடு கூடின போக திருமேனி அதனுடைய உடம்பு அது திருமையோட கூடியிருக்க நீ. தெரிஞ்சா என்ன எப்படி இருக்க, எப்படி இருக்க அந்த ஆதிசேடன் எப்படி இருக்க அப்படிங்கிற உனக்கு நிர்முக்தையா விசுத்தி மாவண்ணி. பால்கள் நம்ம பாம்புகள் எப்போதும் தோலை உரிக்கும். தெரிஞ்சா தோலை உரிச்சாக்க பல பல பலன் இருக்கும். நிர்முக்ததையா தோலில் நின்றும் விடுபட்டதுனாலே அது தோலை உரிச்சாக்க அந்த ஆதிசேடன் எப்படி இருப்பான், விசுத்தி மாவண்ணி பல பல பலன் இருப்பான். அப்பேற்பட்ட சேடபூதை சேடனா சேடர்களாலே நீ ஆராதிக்கப்படுகிறார். சேடர்கள் சொல்ல தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டவனாக்க இந்த ஆதிசேகன் இந்த பாதிக்கு ஒரு உருவம் இல்லை. பரம சென்றால் கூடயாம இருந்தால் சிங்காதனமாக சொன்னபடி சொன்னபடி பல விதமான உருவங்கள் எடுக்கிறான். ஆக அப்பே அதனால சேடபூதைன்னு சொன்னார் ஆதிசேகன். ஆக அப்பேற்பட்ட சேடபூதனுக்கானே அவனுடைய சேடாத்மிகா பதாவசாத்மிகாக நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாதிக்கிறார். அதே மாதிரி பாதுகையும் பாதுகை என்னாச்சு, அபிசேடவர்களால ஆராதிக்கப்படுகிறது. ஆக இங்கே பாதுகா தேவியும் சேகபூதமா சேடஸ்வரூபமா இருக்க, பாதுகையை ஆராதிக்கிறவாலும் சேடஸ்வரூபமா இருக்க, பாதுகா தேவி ஆதிசேகனுடைய சரி திருமேனியா இங்கே எடுத்து அவதரிச்சிருக்காயவன், அதனால ஆதிசேடஸ்வரூபமாகவும் இருக்க. ஆகையினால அந்த மூணு பேரும் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா பகுமுக போக சமயத்தை விசுத்தி மாபன்னைங்கிற விசேஷத்தினால என்ன எல்லாரும் ஒரே முகமாக இருக்கக்கூடியவர்களா இருக்கா என்று சொல்லி சேரசப்தத்தை போட்டு மூவரும் சேடர்கள் ஆராதிக்கப்படுவனும் படுவமணியான பாதுகையும் சேகன். பாதுகை எந்த ஒரு ஆருடைய உருவத்தை எடுத்தது, ஆதிசேகன் உருவம் எடுத்தது அதுவும் சேகன். அப்புறம் பெருமான ஆராதிக்கிறவாரு அப்படிங்கிறவன் அவாறு சேகபூதர்கள். இப்படி சேகபூதர்களால என்ன சேகஸ்வரூபமாக இருக்க முடியாத பாதுகா தேவியான நீ ஆராதிக்கப்படுகிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லி சேகபந்தியை தலை கட்டுகிறார் சுவாமி தேசியம். பிரபஞ்சே பாதுகா ரூபம் பிரணவசிய கலாத்வயம் மோதம் மிதம் இதம் யஸ்மின் அனந்தஸ்யாபிதத்பதம். ஸ்லோகம் 761. பிரபஞ்சே பாதுகா ரூபம் பிரணவசிய கலாத்வயம் மோதம் மிதம் இதம் யஸ்மின் அனந்தஸ்யாபிதத்பதம். பாதுகையானது ஆதிசேடனுடைய சுரூபம். ஆதிசேடனே பாதுகையாக அவதரிச்சிருக்கான். ஆக அவனுடைய மூர்த்தியே இது. அப்படி இருக்கும்பொழுது இவன் ஏன் ரெண்டா இருக்கான் அப்படின்னு கேட்டா எம்பெருமானுடைய திருவடியங்களில் இருந்து கைங்கரியம் பண்ணணும் ஆசைப்பட்டான் ஆறு ஆதிசேஷன். அதனால் அப்ப என்ன பண்ணாவன் எம்பெருமானுடைய திருவடி ரெண்டான் அப்படின்னாலே இரட்டையாக அவதரிச்சான். ஆக பாதுகா ரூபமாக அவதரிச்சான். அப்பேற்பட்ட பாதுகை இருக்கேன். அந்த பாதுகையும் எப்படி இருக்கு அப்படின்னா பிரணவத்தினுடைய கலைகள் மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். பாதுகா ரூபம் பாதுகை உருவில் இருக்கும்படியான பிரணவசிய கலாத்வயம் பிரணவம் இருக்கேன். பிரணவத்திலேயே ஒரு ரெண்டு இரட்டை சொன்னார். எப்படின்னா பிரணவம் எப்பேற்பட்டது, ஓதம் ஓகாரமாக ஓகார ரூபமாக இருக்கு. தெரிஞ்சா பிரணவம் ஓகாராத்மகமாக தான் இருக்கு. ஓகாராத்மகமான பிரணவம் எப்படி விதம்னா மகாரத்தோடு கூடின இருக்கு. மகாரத்தோடு கூடின ஓகாராத்மகமான பிரணவம் இருக்கேன். அந்த பிரணவத்தில் என்ன இருக்குன்னா கலாத்வயம் ரெண்டு அம்சம் இருக்கு. என்ன இருக்கு, ஓங்கிறது என்ன அப்படின்னா ஆ ஊ என்று அகாரம் உகாரம் ரெண்டும் சேர்ந்துதான் ஓன்னு ஆயிருக்கு. ஆக அகார உகாரங்கிற ரெண்டு அம்சம் இருக்கும் இல்லையா, அந்த அம்சமாக இருக்கு இந்த அகார உகாரத்தின் அம்சமாக பிரணவத்தினுடைய இந்த ரெண்டு கலைகளும் ரெண்டு அம்சங்களும். ஆகினால பிரணவத்தினுடைய கலாத்வயம் அகார உகாரமாகிற ரெண்டு அம்சங்களையும் நான் எப்படி அப்பேற்பட்ட அக்னியானது ஜாதவேதா அந்த அக்னியானது சியமிவ எப்படியானால் செல்வத்தியமுக்கு கொடுக்குமோ அதே போல ரங்கநாதன் வந்து பாதுகையாகிற செல்வத்தை எங்களுக்கு அளிக்க வேண்டும். பாதுகிட்ட இருந்துட்டாக்க பாதுகை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா ஐகமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும், பார்லவீகமான மோட்ச ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். அதனால் அப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கட்டும்.